என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. புதாவணி கட்டி வந்த மோகினி கித்தாப்ப காட்டுறாளே, என்ன செக்காட்டம் ஆட்டுறாளே. அள்ளிப்புவ சிரிச்சவ அசின் போல நடிச்சவ அப்பாம் பேச்ச கேட்கிறாளே, என்ன அக்கு அக்கா பேக்குறாளே. பட்டப்புள்ள வனப்ப காட்டி போனா உசுர சுண்டி, அதை எண்ணி மனசு நோவான சரக்கு வண்டி. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. பழவி வாங்க போகையிலே வளைஞ்சி வளைஞ்சி கொடுத்தவ, கொலுசு வாங்க போகையிலே குலுங்கி குலுங்கி குதிச்சவ, புடவ வாங்க போகையிலே போனதென்ன தள்ளி, நான் புருஷனாக போகையிலே போடுறாளே கொள்ளி. முகத்துக்கு நாலு பூசி நாலு பவுடரு, நெருக்கத்தில் அழக வசிக்க போனா போல என்ன அவளும் ஆக்கிட்டா, ஒரு வெள்ள மோட்டரை என் நெஞ்ச குழஞ்சு போட்டுட்டா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. பூந்தி வாங்கி தர கலங்க கலங்க அடிச்சவ, கடல முட்டாய் வாங்கி தர கவிதை கவிதை படிச்சவ, நகத்தை போல காதலையும் வீசுறாளே வெட்டி, நான் செதறு தேங்க போல ஆக ஓடுறாளே எட்டி. பணப்பெட்டி போல கண்ணி மனச பூட்டிட்டா, கரிச்சட்டி போல என்ன கழுவி ஊத்திட்டா. பள்ளிக்கூடம் போகும்போது பார்த்த பார்வை மறக்கல, சட்ட மேல பட்ட இங்க இன்னும் கூட துவைக்கல. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா.